ஸ்ரீமதே ஸ்ரீவராஹ மகாதேசிகாஜ நமஹ, ஸ்ரீமதே ஸ்ரீரங்கராமானுஜ மகாதேசிகாஜ நமஹ, ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாஜ நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாஜ நமஹ, ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராஜ மகாதேசிகாஜ நமஹ, ஸ்ரீமதேவ குலபூஷண மகா குரவே நமஹ, ஸ்ரீதரங்கமகநந்தினி ஹேமாப்ஜ நாயிகா சமேத ஸ்ரீதேவநாத பரப்ரம்மணே நமஹ, ஸ்ரீ அலர்மேல் மங்கா நாயிகா சமேத ஸ்ரீ சீனிவாச பரப்ரம்மணே நம, ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசி ஆய நம, பகவதாரோட சேர்ந்து அடியேனும் இந்த சுவாமி தேசிகனுடையதான அத்தியற்புதமான சீனிவாசனுடைய தயையை பேசுகின்ற கிரந்தமான தயாசதகன் அனுபவிச்சுருக்கோம். இதுகாரம் பிரபத்தேதம் கிரிம் பிராய என்ற ரீதியிலே கிரியை சுவாமி நமஸ்காரம் பண்ணி, ஆழ்வாராதிகளை நமஸ்காரம் பண்ணி கமலா காந்தியை பஜேன்னு சொன்னார். அந்த கமலா வாசனை நான் பஜிக்கிறேன்னு சொல்லி இப்போ கீழ்பா இந்த பாசுரத்தாலே பராசர மகர்ஷிய சுவாமி சேவிக்கிறேன். பராசரமுகான் வந்தே பகீரதனயதே ஸ்திதாம் கமலாகாந்தகாருண்ய கங்காப்ளவாஹிதமத்விதான் கங்காப்ளவாவிதமத்விதான். அற்புதமான பதங்கள் போட்டிருக்கார். என்னை போலவேன்னு மத்விதான்னா என்னை போலவேன்னு ஒரு அர்த்தம் இந்த அர்த்தம் இருக்கு. பராசரமுகான் வந்தே சுவாமிக்கு வந்து இந்த வந்தே பதம், பஜே பதம், நமஸ்கார பதம், பிரபத்தி பதம்னா ரொம்ப அடிக்கடி உபயோகப்படுத்துறது. அதனால பிரதம ஸ்லோகத்திலே பிரபத்தேதம் கிரிம் பிராயகான்னு ஆரம்பிச்சார். இங்க பராசர முகான் வந்தே, பராசரனை சேவிச்சுட்டு அவர் முகத்தாலே கமலாகாந்திய காருண்யதான சீனிவாசனாகிய தயையும் சேவிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். பராசர முதலிய மகரிஷிகளை சுவாமி தேசிகன் நமஸ்காரம் பண்ற இந்த தயா சதகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவாளெல்லாம் எப்படின்னாக்கா ஒரு பகீரத பிரயத்தனம் போலே இருக்கக்கூடிய என்னுடைய வைஷ்ணவ தர்மத்துக்கு, சனாதன தர்மத்துக்கு, அதாவது அந்த ஒரு பிரயத்தனம் பகீரதனுடைய பிரயத்தனத்தாலே எப்படி வந்து நமக்கெல்லாம் கங்கை வந்து சபலமாச்சோ, அதே போல இந்த பராசர மகரிஷிகாதிகள்லாம் இருக்காளே அவளுடைய தபோபலத்தினாலே நமக்கு வந்து நல்ல கிரந்தங்கள் கிடைச்சது, சீனிவாசனுடைய தயை நமக்கு கிடைக்கிறதுக்கு அவளுடைய தபோபலம் தான் காரணமாச்சு. அதனாலே இங்க சொன்ன பராசரமுகான் வந்தே பகீரத நயனே ஸ்திதான் அப்படின்னு சுவாமி தேசிகன் பதம் சாய்ச்சிருக்கேன். பகீரதன் வந்து எப்படி வந்து பிரயத்னத்தாலே நரகலோகவாசிகளும் அவளுக்கு ஒரு ஒரு சுகிருதம் அடையும்படியானது அந்த கங்கையினுடைய பிரவாகமானது இருந்தது. எதனாலனா அவனுடைய பிரயத்தனம் தான் காரணம். எத்தனையானுகள் தபஸ் பண்ணி தன்னுடைய முழு முயற்சியினாலே பகீரதன் அந்த கங்கையை இங்கு வந்து இந்த பூலோகத்துக்கு கொண்டு வந்த. அதே போல இந்த சீனிவாசனுடைய தயையாகிய கங்கையிலே நம் போன்ற சாமானிய ஜீவராசிகளும் நீராடிண்டு இருக்கும் இல்லையா. இது வந்து பகீரத பிரயத்தனம்னு சொன்னதுன்னா அந்த பகுபரிசிரமம்னு அர்த்தம். அந்த இடத்துல சுவாமி தேசிகன் என்ன சொல்றாருன்னா தாத்பர் ரத்னாவளியில ஆதௌ சரீரகார்த்த கிரமிக விசதம் விம்சதிர் பக்தி சாக்ரா அப்படின்னு சாய்ச்சார். என்னன்னா இந்த பிரயத்தனத்தாலே ஒரு அபௌருஷயமான விஷயங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு, அதாவது நம்முடைய பாவங்களை போக்கி இந்த ஜீவாத்மாக்கு நன்மை பயக்கக்கூடியதான விஷயங்களை இந்த பராசர முகான் அவாள்லாம் நமக்கு வந்து பண்ணி கொடுக்கிறான்னு சாய்க்கிற. பராசர மகரிஷிய சுவாமி எடுத்திருக்கார். இவர் வந்து தத்துவ நிர்ணயம் இதுதான் பரதேவதை வேண்டிய வேதங்களோதி என்ற ரீதியிலே சிவன் நாராயணனே பரன் நாம் அவனுக்கு நிலையடியோம் என்று சொல்லும்படி இந்த தத்துவ நிர்ணயம் பண்ணவர்கள் ரொம்ப முதன்மையானவர் இந்த பராசர மகரிஷி இல்லையா. இவராலதான் இவருக்கு பின் வந்து எல்லாமே அவரை ஒட்டி அனுஷ்டானங்கள் பண்ணின்னு வந்துட்டா அதனால பகவான் பராசரகான்னு விஷயம் எடுத்திருக்கா. பரதேவதா பாரமாத்தவேதின்னு ஒரு விஷயம் சாய்கிறான். அந்த ரெண்டு வாசகம் அவரை பத்தி இருக்கு. வியாச பகவான் பராசர மகர்ஷியினுடைய குமாரரானார். பராசரராலே வியாச பகவானுக்கு ஏற்றமாச்சு. சுவாமி ஆளவந்தாரும் இந்த பராசரரை ரொம்ப நமஸ்காரம் பண்றார். முனிவராய பராசராய என்று அவருடைய கிரந்தத்திலே சோத்திரத்தை சாய்க்கிறார். இங்கு இந்த பராசர மாட்டும் இங்க அன்வயம் இல்லை. தெரியவா எப்படின்னா, வால்மீகியும் சேர்த்து குறிக்கிறேன்னா, பகு பிரயத்னத்தாலே பிரம்மாவுடைய அனுகிரகத்தாலேயும் நாரதருடைய பரம கடாட்சத்தினாலேயும் வால்மீகி பகவான் ஸ்ரீராமன் வந்து இங்க அவதார திசையில் இருக்கும் போதே இந்த வால்மீகி ராமாயணத்தை எழுதி கொடுத்தார் நமக்கு. எவ்வளவு விதமான ஒரு அரிய பக்ஷம், எவ்வளவு தர்மங்களை சொல்றது ஸ்ரீமத் ராமாயணம், பெருமாளுடைய அந்த தபச சொல்றது, ரிஷிகளுடைய சரணாகதியை சொல்றது, அதாவது பெண் மேல ஆசைப்படாதேன்னு சொல்றது, பெருமாள் எவ்வளவு வந்து நீராயிருக்கான்னு சொல்றது, பெருமாளுடைய தயையை காட்டுறது, பெருமாளுடைய சௌசீல்யத்தை காட்டக்கூடியதான ஸ்ரீமத் ராமாயணம். எத்தனையோ தர்மங்களை பெருமாள் நமக்கு தான் அனுஷ்டித்து காட்டி பித்ருவச்சல பரிபாலனம் பண்ண விஷயங்களை இந்த வால்மீகி பகவான் நமக்கு தன்னுடைய கிரந்தத்தின் மூலமாக அற்புதமாக கொடுத்தார். அதனாலே இவா பராசரன் மட்டும் சொல்லாத வால்மீகியும் சேர்த்துக்கிறா பெரியவா தன் வியாக்கியானத்துல. அதனாலே அவ என்ன சொன்னான், அந்த தயா தத்துவத்தை தான் இவா காட்டுறான். பெருமாளுடைய தயை எப்படி இருக்கு, அந்த தயைக்கு இந்த ஜீவாத்மா எப்படி பாத்திரபூத்தராக முடியும் என்பதை தன்னுடைய கிரந்தங்கள் மூலமாக காட்டி, நீ இவாளதான் தொழ வேண்டும், இவன் தான் பரன் என்று இவா தன்னுடைய கிரந்தங்கள் மூலமா நமக்கு காட்டி போந்தார்கள். பகீரத நயனே ஸ்திதான்னு இரண்டாவது பதத்தை எடுத்தார் சுவாமி தேசிகன். இவாடெல்லாம் பகீரதன் போட்ட பாதையிலே போய் என்ன அர்த்தம், அந்த பிரயத்தன சாபேட்சம், பிரயத்தனம் பண்ண பகீரதன் மால ஒரு பிரயத்தனம் பண்ணா எதையும் சமுதிரத்தை கூட வத்தடிக்கலாம். பாருங்க, எங்கேயோ இந்த சமுதிரத்தை தன்னுடைய தபோபலத்தினாலேயும் தன்னுடைய வந்து அந்த பெருமுயற்சியினாலேயும் பகீரதன் வந்து இந்த பூலோகத்துக்கு சகல ஜீவராசிகளும் வந்து அவன் முன்னோர்களை அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்திலே நீராட்டி அவளுடைய ஜென்ம சாபல்யம் அடைய வச்சானே, எப்போ பெரிய மகத்தான ஒரு ஒரு என்ன சொல்றது கிருத்தின்னு சொல்ல முடியும் இல்லையா. அவனுடைய கிருத்தியை அவனுடைய காரியமானது எப்படி இருந்ததுன்னா, பகுப்பிரயத்தன காரியம். இல்லைன்னா நம்மளால இன்னைக்கு தபஸ் பண்ணி கொண்டு வர முடியுமா கங்கையை பூலோகத்துக்கு, முடியாது இல்லையா. அவள் முன்னோர்கள் எல்லாம் வந்து தன்னுடைய ஆத்மாவில் ஒரு ஆர்த்தியோட இருக்கா, அவ வந்து அந்த சொர்க்கலோகத்துக்கு போலேன்னு சொன்ன பிறகு அங்கேருந்து பிரயத்தனப்பட்டு 1000 வருஷம் தபஸ் பண்ணதா சொல்றான். உயர்த்தப்பட்டு கங்கையை கொண்டு வந்து அதிலே அவளுக்கு புனித நீராட்டி அவளை கடைச்சேர வச்சார். இந்த பகீரத நயே ஸ்திதான்னு சொல்றேன் சுவாமி தேசிகன். அப்படி பண்ண பேர் உபகாரத்தை இவா அனுஷ்டானம் பண்ண ஆரம்பிச்சுட்டா பராசர முகான். ஏன்னா பெருமாளுக்கு குட்டு தபஸ் பண்ணி அதன் மூலமா இவன் நாராயணன் என்று அறிந்து, இவனே பரதேவதை, இவனைதான் நான் நமஸ்கரிக்க வேண்டும் என்று தெரிஞ்சுண்டு நமக்கு எல்லாம் அனுகிரகம் பண்றான். அந்த அனுகிரகமானது எப்படி, பெருமாள் எப்படி இருக்கான்னு அடுத்த பதத்துல காட்டியாரு சுவாமி தேசிகன். கமலாகாந்த காருண்ய அப்படின்னு, கமலாகாந்தனாக வெறும் காந்தனா மட்டுமில்ல, ஷிய காந்தாய கல்யாணம் தான் சொல்லணும் இல்லையா. காந்தஸ்தே புருஷோத்தமம்னு ஆளவந்தா சாய்ச்சர். அந்த பெருமாள் தன் பிராட்டி சகிதனாயும் பிராட்டிய க்ஷணமாத்திர வியாஜத்தாலே கூட பிரியாதவனாயும் சர்வதா அபுதக்ஷித்தமாயும் இருக்கக்கூடியதானும் அவனை எப்பொழுதும் வந்து ஆசிரியக்கூடியதானா இருக்கக்கூடியதான பெருமாளாகவும் அந்த பெருமாள் இருக்கார் நமக்கு. எப்படின்னா கிருப்பையினாலே பரிபாலனம் பண்றார். கிருப்பையினாலே காந்தனுடைய தயை எப்படின்னா கங்கையை ஒத்திருக்கு. என்ன சொல்லணும், கங்கை கூட ஒரு வியாஜந்தான் நமக்கு. ஆனா எம்பெருமானுடைய கிருப்பையை தயை நம்மளால அளக்க முடியுமானா, முடியாது. எப்படி கங்காஜலம் தூய்மையா இருக்கோ அதை போல இந்த பகவானுடைய தயையானது கிருப்பையானது தூய்மையா இருக்கு. அதனாலே இந்த பராசராதிகள் எல்லாரும் அவா தங்களை பெருமாளை சேவிச்சு இந்த ஜீவாத்மாவெல்லாம் கஷ்டப்படுறதேன்னு சொல்லிட்டு இவாளும் தூய்மையடைய வேண்டும் என்று ஒரு பிரயத்தனம் பட்டு நமக்கெல்லாம் அந்த அனுகிரகத்தை கொடுக்கிறா. அதான் சொன்னார் கமலாகாந்த காருண்யம். இந்த கமலையினுடைய நாதனான அவனுடைய காருண்யம் இருக்கே, காருண்யம்னா பெருமாள் மட்டும் அனுகிரகம் பண்ணல, பிராட்டு தனியா உட்கார்ந்துருப்பான் இல்ல, அலர்மேல் மங்கே ஒரே பாரம்னா இருக்கான் இந்த சீனிவாசன். அவ ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இந்த ஜீவாத்மாக்கு புருஷார்த்தங்களை பத்னி சகனான பெருமான் அனுகிரகம் பண்றார் அப்படி என்பதுதான் நம்மளுடைய சச்சம்பிரதாயத்துடைய கோட்பாடா இருக்கு. கங்காப்ளவாபித மத்விதானு அப்படின்னு இந்த கடைசிவர் எடுத்து காட்டர். அதாவது கங்கையை போலே அது ஒத்து இருக்கு இவாளுடைய அனுகிரகமானது அப்படின்னு காட்டுறா. மத்விதான் அப்படின்னாக்கா என்னை போலே அப்படின்னு இந்த இடத்துல லைக் மீன் சொல்லாட இங்கிலீஷ்ல. அத மாதிரி இந்த கங்கை வந்தது சுவாமி, கங்கையோட புனிதத்துவத்தை இங்க வியாக்கியாத்தாக்கள் காட்டுறா. கண்டமென்னும் கடிதங்கள் பதிகம் ஸ்ரீ பெரியாழ்வார் நமக்கு அனுகிரகம் பண்ணும் போது நிறைய பதங்கள் எடுத்தார். சதுமுகன் கையில் சதுப்புயந்தாளில் சங்கரன் சடையினில் தங்கி கதிர்முகமணிகொண் இழிபுணல் கங்கை கண்டமென்னும் கடிநகரே அப்படின்னு. சதுமுகன் கையில் சதுப்புயந்தாளில் பிரம்மா பெருமாள் வந்து ஆழியட சங்கம் வெள்ளுமெட திசை வாழியட தண்டும் வாழுமிடன் பெருமாள் லோகத்தளர்ந்தர் ஒரு அடி கீழே வச்ச இரண்டாவது திருவடி எல்லா லோகத்தையும் தாண்டி சத்துலோகம் போகும்போது பிரம்மா கமண்டல தீர்த்தத்தாலே அது அதுக்கு வந்து பெருமாள் திருமஞ்சனம் பண்ணியாச்சு பிரம்மா. அதான் சதுமுகன் கையில் சதுப்புயந்தாளில் எம்பெருமான் திருவடியை பட்டதானது சங்கரன் சடையினை தங்கி பூலோகத்தை பிரவாகமா போச்சு. எதனால எல்லாம் பகவத் அனுகிரகத்தாலே நடந்தது அந்த பெருமான பரம கிருப பண்ணி நமக்கு கொடுத்த ரத்த சதுமுகன் கையில் சதுப்புயந்தாளில் சங்கரன் சடையினில் தங்கின்னு ஒரு வேகமா ஓடி வந்து கீழே உழுந்து ஓடி வரா கங்காதேவி. அதனாலே லோகத்திற்கு கூடிய சகல பாவங்களும் ஜீவாத்மாவுடைய பாவங்களும் அதுல நீராடுவதாலே நம்முடைய தேகம் சுத்தியாச்சு ஆத்மா சுத்தியாச்சு நம் பாவம் மொத்தம் ஒழிஞ்சு போச்சு சுவாமி. அதனால்தான் கங்கையிலே நீராடுவதற்கு கால நியமங்கள் எங்கேயும் வைக்கல. கால நியமங்கள் எங்கேயும் வைக்கல. எப்பவுனா தீர்த்தாமல்லான்னு சொல்ற அந்த இடத்துல. அதனாலே இதெல்லாம் எப்படி கிடைச்சதுன்னா இந்த மந்தாகிடி அப்படி ஒரு ஆறு இருக்கு அது வேகத்தை கட்டுப்படுத்த முடியாதான். அந்த வேகத்தை கட்டுப்படுத்தி மந்தாகினியும் ஜெயிக்க வல்லதான அந்த வேகத்தை உடையதான ஹயக்ரீவனுடைய ஏதாவது எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியவர் இந்த ஹயக்ரீவமூர்த்தி. ஏன்னா தன்னுடைய இந்த ஞானம் அனுகிரகம் பண்றதாலே எல்லாத்தையும் நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியவர். சுவாமி தேசிகனுக்கு பண்ண அந்த லாலாமிரதத்தை கொடுத்ததாலே தேசிகன் போன்ற ஒரு பெரிய நமக்கு அரிய பொக்குஷம் கிடைச்சிருக்க மாட்டான். ஹயக்ரீவனுடைய வரப்பிரசாதம் தான் சுவாமி தேசிகன் சொல்றார். ஹயக்ரீவனே அவரும் சில விஷயங்கள்லாம் பிரிவானவை எடுத்து காட்டுறா. அப்பேற்பட்டதான ஹயக்ரீவனுடைய பரிமுகனான அருளாலே இந்த பராசராதிகளும் அவளுடைய திவ்ய சூக்திகளை நமக்கு அவதாரம் பண்ணி வச்சா அப்படின்னர். வசையில் நான்மரகெடுத்தவம் மலரைய கருளி முன் பரிமுகமாய் இசகொள் வேதனோல் என்னிவ பயந்தவனே எனக்கருள் புரியேன்னு கலியன் மங்களாசாசனம். வெள்ளை பரிவேறு தேசிகராய் விறகால் அடியோம் உள்ள திடியது ஓலையிலிட்டனம் யாமிதர்கன் கொள்ளத்துணியினம் கோதண்டிகளிலும் கூர்மதீர் அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த ஹரிகிரீவன் மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். இவ யாவியம் என்ன இந்த அனுகிரகம் மொத்தமுமே இந்த கங்கையை போன்றதுன்னு சொன்னான். அதான் கங்கைக்கு அவ்வளவு வசதியானது. கங்காஸ்தானம் பண்ணியாச்சான் நம்ம இடத்துல துலா மாசத்துல கேட்டுக்கிறோம் நம்ம. அதான் அதான் தேசிகன் எடுத்து காட்டினார் எப்படி வசதியானதுன்னு கேட்டார். பொங்கு புனர் ஆறுகளில் புவனமெல்லாம் பொற்கடலால் அளந்த வந்தன் தாளால் வந்த கங்கையனும் நதி போல கடல்கடேடில் கமலபிரந்த அவனுகந்த கடலே போல சங்குகளில் அவனேந்தும் சங்கே போல சாருளவன் தண்டுலவத்தாரே போல எங்கள் குலபதிகள் இவை மேலாமென்றே எண்ணிய நல்வார்த்தைகள் நாம் இசைகின்றோமே அப்படின்னு. வார்த்தை எப்படி வந்தா கங்கா பிரவாகம் போலே வந்ததுன்னா எந்த கங்கன்னர் பொற்கடலால் அளந்த பந்தன் தாளால் வந்த கங்கையனும் நதி போல அப்படின்னு சொன்ன. அதனால கங்கையோட பிரவாகம் ரொம்ப இதுவா இருக்கு. அந்த கங்கா பிரவாகத்தை போலே இந்த பராசரான் முகான் வந்து அவளுடைய கிரந்தங்களும் நமக்கு வந்து அனுகிரகம் பண்ணக்கூடியதாகவும் அவ்வளவு பிரவாகமா நமக்கு கொட்டிருக்கா இந்த பராசராதிகள் எல்லாம் பரத்துவத்தை காட்டுறதுக்கு. கங்கை வந்து அவதாரம் பண்ணிட்டு பெருமாள் திருவடியில் அவதாரம் பண்ணிட்டு சரி முன்பாசிரத்தை ஆழ்வார்களை காட்டினரே திருவாய்மொழி எங்கேருந்து வந்தது சுவாமின்னா சுடர் அடியிலே வந்தது திருவாய்மொழி. உயர் வர உயர்நலம் உடையவன் ஜவனவன் மயர் வர மதிநலம் அருளிதன் ஜவனவன் அயர் வரும் அமரர்கள் அதிபதியவனவன் துயரரு சுடர் அடி தொழுது எழு என் மனநேன் என்பதானது திருவாய்மொழியுடைய பிரதம பாசுரம். சுவாமி நம்மாழ்வாருடைய அனுகிரகம் பண்ணப்பட்டது. அதனாலே அவ்வளவு வந்து பரிசுத்தமானது இந்த ஆச்சாரிய கிரந்தங்கள். அது கங்கை எப்படி பரிசுத்தமாயிருக்கோ அதை போலே மத்விதான் சொன்னதாலே அதை போலே இந்த கிரந்தங்களும் ரொம்ப பரிசுத்தமாயிருக்குன்னு காட்டி, கங்கை கங்கையன்ற வாசகத்தாலே கடிவினை களைந்திடகிற்கும், கங்கையன் கரமேல் கைதொட நின்ற கண்டமென்னும் கடிநகரே என்பது பெரியாழ்வார் வாக்கு. அது எப்படின்னா, அந்த தசகத்தை சேவிச்சாலே கங்கையில போய் தீர்த்தாமாரியா இல்லையோ, இந்த ஆழ்வாருடைய கண்டவண்ணம் கடைகிற பதிகத்தை எவன் அனுசந்தானம் பண்றானோ ஆத்மார்த்தமாக, அவனுக்கு கங்கையில் திருமால் கடலினை கீழே குளித்திருந்த கணக்காமே கங்காஸ்தானம் பெருமாளுடைய திருவடியிலே பண்ணதற்கு சமம்னு சாச்சிட்டார் ஆழ்வார். அதனாலே இந்த கங்கையிலே தீர்த்தாமாரத்துக்கு கால நியமம் கிடையாது. நம்பு நதிகள்லாம் போனா அஸ்தமிச்சு போச்சுலாம் போய் தீர்த்தாமாட சஞ்சாரம் மட்டும் வந்துருன்னு சொல்லுவா. ரொம்ப பின்மான 3 மணிக்கு 4 மணிக்கு போகக்கூட, 4:30 மணி அந்த அருணோதய சமயத்துல தான் தீர்த்தாமான்னு சில பெரிய நியமனம் வச்சுருக்கா. ஏன்னா நம்ம சேஃப்டிக்கோசம் சொல்லி வச்சா. ஆனா சில திவ்யதேசங்கள்ல, திருவிண்ணகர் போன்ற திவ்யதேசங்கள்ல போன அகோராத்திர புஷ்கரணின்னு புஷ்கரணி அங்க 24 மணி நேரம் தீர்த்தாமாடலாம். அது அங்க சங்கல்பம் அந்த பெருமாளுக்கு. ஏன்னா அந்த தன்னுடைய பிரார்த்தனை நிறைவேற்றக்கூடியவாடெல்லாம் எப்போனா பெருமாளை சேவிக்கலாம்னு ஒரு நியமம் இருக்கு. அதனால அகோராத்த புஷ்கரணின்னு சொன்னா திருவிண்ணகர திரு உப்புளையப்பன் சன்னதியில. அதே மாதிரி கங்கையிலே தீர்த்தாமாடுறதுக்கு எப்பயோ ஒரு தடவை போறோம், ராத்திரில போறோம், பகல்ல போறோம், போற உடனே தீர்த்தாமாடி அனுஷ்டானம் பண்ணிட்டாக்க போன உடனே என் பாபத்தை நான் தொலைக்கணும் அப்படின்னு தான் சங்கல்பம் பண்ணி இங்க நம்ம போறோம். அதனால எப்ப தீர்த்தத்தை பார்க்கும்போது உடனே தீர்த்தாமாடின்னு வந்துட்டல. அதனால அந்த நியமங்கள் இல்லைன்னு சொல்ல வர அந்தட்ல. மத்விதான்னு சொன்னதால என்னை போலே இந்த கங்கையை பகீரதன் தபோபலத்தாலே கொண்டு வந்தது போலே, இந்த தன்னுடைய தங்களுடைய தபோபலத்தாலே பராசராதிகள் எல்லாரும் இந்த கிரந்தங்களை நமக்கு அனுகிரகம் பண்ணி கொணர்ந்து இதிலே நான் பெருமாள் யாருன்னு காட்டிருக்கேன்பா, நீ கத்துக்கோ அப்படின்னு சொன்னார். இங்க வந்து கங்கை ரொம்ப புனிதம் சொன்னா, எந்த கங்கை சுவாமி புனிதம் நிறைய இருக்க சுவாமி, தேவப்பிரயாக தேவகங்கை இருக்கு, ஆகாச கங்கை இருக்கு, பகீர கங்கைன்னு சொல்றாருனா, அதை விட புனிதம் எதுன்னு சொன்னானா, கமலாகாந்த காருண்ய எம்பெருமானுடைய காருண்யமான தயை ஆகிய கங்கை இருக்கே, அது எல்லாத்தோடும் சிறந்ததுன்னு காட்டுறதுக்கு தான் சுவாமி தேசிகன் தயாசதகம் பண்ணார். அதனாலே பராசரம் கான் வந்து பகீரதனையே ஸ்திதானு கமலாகாந்த காருண்ய கங்கா பிரபாவிதமத்விதான்னு சாட்சது இந்த 4வது ஸ்லோகத்தை சாட்சிருக்கார். எம்பெருமானுடைய தயையான கங்கா பிரவாகமானது இதர கங்கைகளை விட ரொம்ப சீரியதானது அப்படின்னு பெரியவாருடைய அனுஷ்டானமாயிருக்கு. கவிதார்க்கிகா சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.